శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశికాజ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాజ నమః శ్రీమతే వేదాంతరామానుజ మహాదేశికాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాజ నమః శ్రీమతే భగవదే భాష్యకారాజ మహాదేశికాజ నమః శ్రీమతే భగవద్భూషణ మహాదేశికాజ నమః శ్రీతరంగ మహనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్మంగా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి శ్రీరుండదో పులి తిరువేంకటముడయాన్ పారందచ్చొన్న పడమొళియుల్ ஓரொன்று தானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ வளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய தயாசதகம் கிரந்தத்தை நித்தியம் நித்தியம் அனுபவிக்கும் பாக்கியமானது நமக்கு அந்த தயாதேவியனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினாலேயும் திருவேங்கடத்தானின் திவ்ய கடாட்சத்தினாலேயும் நமக்கு பிராப்தமாயிருக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கு சுபதினமாய் அமைஞ்சிருக்கு. அந்த ரீதியிலே நேற்றைய தினம் தயாசதகத்திலே 19வது ஸ்லோகத்தை பாசுரமான விஷயத்தை பார்த்தோம். அந்த பாசுரத்திலே தயாதேவி எம்பெருமானன் திருவடியிலே உற்பத்தியாரா, எம்பெருமானின் முகத்தை அங்கு வசிக்கிறா, கடாட்சத்தை நமக்கு கொடுக்கிறா, அந்த அனுகிரகமாகிய அந்த மோட்ச பலம் பலரூபமாக எம்பெருமான் திருவடியிலே தொங்கும்படியாக அந்த கிரணங்கள் மூலம் கிளைகளாக எம்பெருமான் திருவடியிலே தொங்கவிட்டு திருவேங்கடத்தான் திருவடியை ஆசிரியிக்கும் அன்பர்களுக்கு மோட்ச பலத்தை தாங்களே கைநீட்டி பறித்துக் கொண்டும் போகும் அளவுக்கு தயாதேவியினுடையதான அந்த கடாட்சம் வந்து ரொம்ப இருக்குன்னு சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தை நமக்கு சாதிச்சார். அதுனா இப்போ இந்த 20வது ஸ்லோகத்தில் விஷயம் என்னன்னு சூஜிதமாக தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த தயாதேவியே கருணாமூர்த்தி, அவள் கருணாமூர்த்தினி. அவள் வந்து என்ன பண்றான்னா, இந்த தேவியானவள் எம்பெருமானுடைய திருக்கண்களிலே தாராமைத்ரியாக, அதாவது நட்போடையும் ஸ்னேகத்தோடையும் இருந்து தரிக்கிறாள்னு சொல்ற. இந்த தயாதேவியாலே கடாட்சிக்கப்பட்டதான அநேக ஜீவாத்மாக்கள் அவளுடைய பிறப்பை அறுத்து அனாயாசேன, ரொம்ப பெருமுயற்சி இல்லாமல் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகின்றார்கள், அனுபவிக்கின்றார்கள் என்பதானது இந்த 20வது பாசுரத்தினுடைய கருத்து அமைஞ்சிருக்கு. சங்கேப ரூபேன ஆச்சாரியால் நமக்கு தெரிவிச்சிருக்கா. இதுல ஸ்லோகத்திலே நயனே விஷாச்சலேந்தோ தாரா மைத்ரீம் ததானயா கருணே திருஷ்டைவைவனிமாம் அவவர்க்கம் மக்கிருட்ட பஷ்யம் அனுபவதி. நயனே விஷாசலேந்தோஹோ தாராமைத்ரீம் ததானயா கருணே திருஷ்டச்சையைவ ஜனிமானு அபவர்க்கம் அகிருஷ்டபஷ்யம் அனுபவதி. இது 20வது ஸ்லோகத்தை சுவாமி தேசிகனால் அனுகிரகிக்கப்பட்டது. இதிலே நயனே விஷாசலேந்தோஹோ அப்படின்னு முதலுடைய ரெண்டு பதத்தால் சாதிக்கிறார். இத திருமலையில் பெரிய மலை, ஏழு மலைக்கு சொந்தக்காரன் திருவேங்கடத்தான். அவனுடைய அந்த திருமால்தான் திருமலையினுடைய சந்திரனாக விளங்குகிறான் அப்படின்னு சொல்றார். இந்து சப்தத்தாலே சொல்லப்பட்டது அங்கே. ஏன்னா பகவான், நான் வந்து நானே பெரிய விருட்சமாயிருக்கேன், மாதங்களிலே மார்கழியாயிருக்கேன் அப்படியெல்லாம் பெருமாள் கீதையில வந்து நமக்கெல்லாம் துவாபர யுகத்திலே அனுகிரகம் பண்ணார். அதுல வந்து அகம் சசின்னு சாய்ச்சிருக்கார். அகம் சசின்னு சாய்ச்சினாலே நானே சந்திரன்ல நட்சத்திரங்களிலே சந்திரனா இருக்கேன்னு சாய்கிறார். இந்த சந்திரன் இருக்கானே அவனுக்கு ஆயிரம் கண்ணு உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆயிரம் கண்ணுட இந்திரனாருக்கென்று ஆயிரம் விழவெடுப்ப பாசன நல்லன பண்டிகளால் அப்படின்னு பெரியாழ்வார் வந்து சொல்ற. கலியனுடைய பாசுரம் இது, தப்பா சொல்லிட்டேன், கலியன் பாசுரம் இது. இதுல ஆயிரம் கண்ணு இருக்கு. இந்த திருவேங்கடத்தான் ஆகிய சந்திரனுக்கும் அற்புதமான திருக்கண்கள் இருக்கு. அந்த கண்கள் இருக்கே சுவாமி, அந்த சந்திரனுடைய ஆகுதி என்னன்னா, சந்திரன் வருவான் வருவான் செல்வார் என்றபடி வருவதும் செல்வதுமாக இருப்பதும் தேய்வதும் வளர்வதுமாக இருப்பதுமானது அந்த இந்திரனுடைய சந்திரனுடைய ஆகுதியா இருந்துருக்கு. குளிர்ச்சியை கொடுப்பான், திருவேங்கடத்தானும் குளிர்ச்சியை கொடுக்கின்றான். அவன் குளிர்ச்சி கொடுப்பு எம்பெருமான் அனுகிரகத்தாலே, எம்பெருமான் சுயமேவ இவன் யஜ்யமூர்த்தியா இருந்தாலும் அவக்கெல்லாம் சீதளமாக அனுகிரகம் பண்ணுகின்றான். இந்த திருவேங்கடமான திருவேங்கட மலையிலே உள்ளதான திருவேங்கடம் என்றதான அந்த சந்திரனாகிய எம்பெருமான் அவன் எப்படின்றான், அவனுக்கு வந்து நித்திய உதித்தன்னு சொன்னா பெரியவர். அவனுக்கு வந்து தேர்தல் வளையல்லாம் கிடையாது, எப்பையும் இருப்பார் அவர், எப்பையும் குளிர்ச்சியா இருப்பேன்னு சாஸ்திரம் சொல்லது. அதனா இதுல நயனே விஷாச்சலேந்தோகோ தாராமைத்ரீம் ததானயா கருணே அப்படின்னு முதல் ஸ்லோகத்தை சொன்னார் சுவாமி தேசிகன். தாராமைத்ரி நாம கஹா அர்த்தகாத்ர அப்படின்னு பார்க்கும்போது, தாராமைத்ரினா என்னன்னா கண்ணுல ஒரு கருவிழி பாப்பா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்னேகத்தோட இருக்கு, அதுலே ஸ்னேகத்தோட அந்த இருக்கு. யாருடைய ஸ்னேகத்தோட இருக்குன்னா அந்த சந்திரனோட, திருவேங்கடத்தானகைய பெருமாள் ஸ்னேகத்தோட இருக்கு. கண்களாலே நட்பு கிடைக்கும். சில பேரை நம்ம தூரக்கேந்து பார்க்கும் போதே அவளுடைய கண்களானது நமக்கு ஈர்ப்பு சக்தியோட இருக்கும். பார்க்கும் போதே இவாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். சில பேருக்கு அந்த அனுகிரகம் பெருமாள் கொடுத்திருக்க. சில பேர் கண்ணை பார்த்தாலே பிடிக்காது, ஆனா சில பேருக்கு கண்களை பார்க்கும் போதே வசீகரிக்கும் தன்மை உடையதாக அந்த கண் இயற்கையாகவே இருக்கும் சில பேருக்கு. அதே மாதிரி இந்த எம்பெருமான திருக்கண்களை இவள் தாராமைத்ரியாக கலந்து ஒரு ஸ்நேகத்தோடு இருக்கிறாள் அப்படின்னு சாய்கிறீங்க. இந்த சில பேருக்கு கண்ணை பார்த்தோ கோபங்கள் இருக்கும். அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியன்னு ஆண்டாள் நாச்சியா திருப்பாவில சாதிச்சா நிசம்மாவதாரத்தை வந்து சாய்க்கும் போது, எம்பெருமான திருக்கண் ஒன்னு சந்திரனாகவும் ஒன்னு சூரியனாகவும் இருக்குன்னு நிர்வாகம். அதுல வந்து பிரகலாதாழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணும் போதும் ரெண்டு கண்ணும் குளிர்ச்சியாயிருந்தது. அதே ரெண்டு கண்கள் கோபீஸ்வரா எம்பெருமான் ஏழு இருக்கும் போது அவன் தந்தையை வந்து எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணும் போது கோபமாய் ஜொலித்தது. அதே கண்களாலே காருண்யத்து எம்பெருமான் வருஷித்து பிரகலாதாழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணு சும்மாவதார விஷயங்கள் சொல்லப்படுறது இல்லையா. அதனால கண்கள் வந்து ரொம்ப விஷயம் இருக்கு. அந்த கண்களிலே இவள் ஸ்நேகத்தோட தாராமைத்ரியா இருக்காள் அப்படின்னு இங்க நிர்வாகம் பண்றா பிரிவா. அந்த தாராமைத்ரியை பெற்றிருக்கிறாள்னு சொல்றா. இந்த தயாதேவியானவள் எம்பெருமாடைய திரு கண்களோடு நட்பு கொண்டுள்ளாள் அப்படின்னா, நட்புனா என்னத்து, இவளுடைய இந்த தயாதேவி இல்லைன்னா எம்பெருமானுடைய பார்வை வந்து சரியிருக்காது. அதனால் தண்டதரனா எம்பெருமான் ஆயிடுவான். அவன் கண்ணோடு இவளும் கண்ணாக இருக்கிறாள் அப்படின்னு வியாக்கியானம். அதாவது இவள் பார்க்கும் இடத்தைதான் அந்த சியப்பதி பார்த்து ஜீவாத்மாக்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னான். எம்பெருமான் பார்த்து நமக்கு ஒரு அனுகிரகம் பண்றார் அப்படின்னா, தற்பூர்வம் தயாதேவி நம்மளை பார்த்துட்டான்னு அர்த்தம். இல்லைன்னா நமக்கு எம்பெருமானிடத்து அனுகிரகம் வர்றது கட்டம். ஏன்னா நம்ம பண்ண புண்ணிய பாபால எம்பெருமான் தராசில வச்சு அளந்து பார்த்துதான் நமக்கு ஒரு பாபம் பண்ணினா தண்டனை கொடுத்தா அப்புறம் அனுகிரக சீலனா எம்பெருமான் இருக்க. ஆனா அந்த தயாதேவியான தாயார் என்ன பண்றான்னா, எப்பயுமே அனுகிரகசாலிதான் ஆவோம், எப்பயும் அனுகிரகம் பண்றவோம். அதனாலே நம் நம்மேலுள்ள கருணையாலே இந்த தயாதேவி எம்பெருமான் பார்க்கும் முன்பு அந்த திருக்கனுடைய ஸ்நேகத்தோட கலந்து நம்ம முன்னாடி பார்த்தபோது எம்பெருமான் பார்க்கிறான் சுவாமி. அதனாலே நமக்கு என்ன ஆறுது அப்படின்னாக்கா, இயற்கையாக எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அந்த அனுகிரகம் வந்து ஈஸியா நமக்கு கிடைச்சு போகுது இந்த இடத்துல. அதுதான் சொல்றாரு இங்க திஷ்டத்வைவன் போட்டிருந்தார். திஷ்டத்வைவ அத உனது எம்பெருமானுடைய அந்த தயாதேவினுடைய பார்வை பெற அப்படின்னா, அந்த பிறக்கும் போதே ஒரு ஜாயமான கடாட்சம் பண்றவ. அதனாலே பிறக்கும் முன்னே நமக்கு தயாதேவின கடாட்சம் இருந்தாக்கா நமக்கு பாபம் வந்து ஒட்டாம போயிடும். அதனாலே அவள் என்ன பண்றா, இது பாபம் பண்ணு ஜீவாத்மாக்கள் இங்க வந்து கஷ்டப்படவானாம்ட்டு தன்னுடைய ஜாயமான கடாட்சத்தை வந்து நமக்கு எல்லாம் கொடுக்கிறார். அதன் மூலமா எம்பெருமான் வந்து கொடுக்கிறார். இந்த தயாதேவனுடைய பார்வையான திருக்கண்ணனுடைய கட்டாட்சமானது நமக்கு கிடைக்காத போத்துனாக்க என்னன்னா, புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்ற ரீதியிலே வரும் யுகங்களிலும் நாம் பிறந்து பிறந்து கஷ்டப்பட்டுருப்போம். அது இல்லாததுனாலே என்ன அப்படின்னா, இந்த தயாதேவி கடாட்சிப்பதனால எம்பெருமான் நம்மளை கடாட்சிக்கிறான். ஏன்னா இவள் மூலமாக தான் நமக்கு முக்தி கிடைக்கணும். அந்த ஸ்ரீ வைகுண்டலோகம் அந்த பரம புருஷார்த்தம் வந்து நமக்கு வந்து அபவர்க்கமானது கிடைக்கணும். அதனாலே இவளை முன்னிட்டு நாம் போகிறதுக்கு முன்னாடி இவளுடைய கடாட்சமானது இந்த ஜீவாத்மாவின் மேலே படுவதாலே அவனும் புனகா கடாட்சிக்கிறான் என்பது தாத்பரியார்த்தமா பெரியவா வியாக்கியானத்தில் இங்கு சாதிச்சிருக்கா நமக்கு. அதான் சொல்ற சம்பிரதாயத்தை சுவாமி தேசியன் காட்டிய வழி இதே ஆச்சாரியன் அதிகார சங்கத்தில் காட்டும் போது இன்னமத திருமகளன்றி வர முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு சொல்லி நம்மள அஸ்மத ஆச்சாரியன் குலாச்சாரியன் மூலமாக ஆழ்வாராதிகளை கடந்து தாண்டி போய் விஸ்வக்ஷேணரையும் தாண்டி இந்த ஸ்திரீ பிரபத்தியான தயாருடைய பிரபத்தி பண்ணிட்டு அதன் அப்புறம் பெருமாள் பிரபத்தி அனுஷ்டிப்பது என்பது நம்ம சத்சம்பிரதாயத்தை இருந்தேயும் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அதனாலே அந்த கமலாவாசினியோ பூமாதேவியோ பெரிய பிராட்டியோ அவள் வந்து இந்த மகளோ அந்த மகளோ யாராயிருந்தாலும் அவள் மூலமாதான் நாம் பெருமாளை அடைய முடியும் என்பதானது நம்ம தேசிகன் சம்பிரதாயத்தை நிர்திஷ்டமாக சாதிச்சிருக்கா பெரியவா. அதனாலே இன்னமத திருமகளன் ஜபர முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அன்று இந்த விஷயம் சொல்லுவதற்கு அவளே நமக்கு வந்து எம்பெருமான் பார்க்கும் முன் அவள் பார்த்து நமக்கு கடாட்சம் பண்றா அப்படின்னு. அடுத்தது ஜனிமான்னு ஒரு பதம் போட்டிருக்கு. இந்த பிறப்புடையவனானதும் இந்த பிறப்பு வந்து வெறுக்காம இருக்கணும். ஏண்டா நம்ம பிறந்தோம், இவ்வளவு கட்டம் இருக்கே நமக்கு, ஏண்டா பிறந்தோம், இவ்வளவு கட்டம், பெருமாள் நமக்கு ஒரு தனம் இல்லை, தானியம் இல்லை, நல்ல தேக ஆரோக்கியம் இல்லை, நாம் போயிடலாமே, ஏன் பிறந்தேன் என்று சொல்லாதபடி அநேக விதமான ஜீவாத்மாக்களுக்கு இந்த தயாதேவியானவர் அனுகிரகம் பண்ணி உயர்குடி பிறப்பா நமக்கு கொடுக்கிறான். ஸ்ரீ வைஷ்ணவர் ரொம்ப கவனிக்கணுங்க. நம்முடைய கர்மத்தினாலையும் நாம் செய்கின்ற பாபத்தினாலையும் தான் நமக்கு வந்து லோகத்திலே கஷ்டம், இந்த நம்முடைய வந்து இந்த வாழ்விலே கஷ்டம் வருதே தவிர, எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவதை மட்டுமே, பிராட்டி நமக்கு அனுகிரகம் பண்ணுவது மட்டுமே குறிக்கோளாக ரெண்டு பேரும் திவ்ய தம்பதிகள் இருக்கா இல்லையா? சேஷி தம்பதி சரண்ய தம்பதினு சொல்றா இல்லையா பெரியவா? மூணு விதமான தம்பதிகள் சம்பிரதாயத்தை சொல்றா இல்லையா? அவ என்ன பண்றான்னா, நமக்கு அனுகிரகம் மட்டுமே பண்ணுவோம்னு நினைக்கிறா. நம்மளுடைய கர்மாவானது நம்மளை எம்பெருமானிடத்துக்கிட்ட செல்ல விடாமல் நம்ம கீழ் தள்ளிடுறது. அதனாலே எம்பெருமான் நமக்கு இந்த ஸ்ரீவைஷ்ணவா அத்தனை பேருக்கும் வேத அத்தியனம் பண்ணக்கூடியதான பரம்பரையிலே நல்ல திவ்யங்களிலே நல்ல க்ஷேத்திரங்களிலே நல்ல அபிமான ஸ்தானங்களில் நம்மை பிறக்க செய்து நல்ல ஆச்சாரியாலயம் காட்டி கொடுத்து அவர்கள் துவாரா அவர்கள் மூலமாக எம்பெருமான் திருநுடிகளே சரணாக அடைகின்றேன் என்று சொல்லும்படி செய்து அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன் என்ற ரீதியிலே நம்முடைய அந்திம ஸ்மிருதியிலே எம்பெருமானை நாம் ஸ்மரிக்க முடியாத காரணத்தினாலே இப்பொழுதே சரணாகதி பண்ணி நாம் மறிக்கும் காலத்தில் இந்த ஜீவனை எம்பெருமான் சீகரிச்சென்று போறதுக்கு ஒரு உபாய ஹேது பண்ணுவதாக இந்த சச்சம்பிரதாயத்தை சொல்றா. அதுக்கும் அவனை அதுவும் அவனது இன்னருடைய என்ற ரீதியிலே இருக்கு. நாம் உயர்குடியிலே பிறந்தோம் ஜனிமான்னு சொன்ன சுவாமி தேசிகன், வெறுப்பில்லாத குடிப்பிறப்பிலே பிறந்தோம், குடிகுடி வழிவந்தாட்சையும்னு ஆழ்வா சாதிச்சார். அதே போதிலே நம்ம ஆதலால் பிறவி வேண்டேன், அப்பா கஷ்டமா இருக்கு, இந்த பிறவி வானான்னு சொல்லல, இந்த பிறவியிலே கட்டப்படும் பிரிவிலே நாம் இருந்தும் நல்ல கதியிலே செல்வதற்கு உண்டான ஹேது பூதராய் நம் ஆச்சாரியால் இருக்கா, அதனால ஸ்ரீவைஷ்ணவனாக இருந்தால் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சுவாமி, நான் எம்பெருமான் திருவிழா அடைய வேண்டும் என்பதானது இந்த ஸ்ரீவைஷ்ணவ தரிசனத்தில் மட்டும்தான் இருக்கு. அதனாலே சொன்னார், அதனால நம்ம வந்து திருஷ்டியானது கஷ்டமா இருந்தாலும் இந்த காரணத்தையும் நாம கஷ்டப்பொழுதையும் மாற்றி நமக்கு அனுகிரகம் பண்றா இந்த தயாதேவி அப்படின்னு சொல்ற. அதனாலே காரணம் மாறினாலும் பிறப்பால் உயர்ந்து எம்பெருமானை அடைவதானது சத்சம்பிரதாயம், நம்முடைய சம்பிரதாயம்னு காட்டார் இந்த பாசுரத்திலே. அதனாலே ஜனிமான்னு பதம் போட்ட இது என்ன விஷயம்னா, நம்ம அற்புதமா இந்த கடைசியவரியை கவனிக்கணும் நம்ம பந்தத்துல. அது எப்படின்னு கேட்டாக்கா சொல்ற சுவாமி தேசிகன், அபவர்க்கம் அக்ருஷ்ட வசியம் அனுபவதி அப்படின்னு சொன்ன. எப்படின்னா அபவர்க்கமான மோக்ஷம், இந்த மோக்ஷம் இருக்கே அவர் சுலபத்தில் கிடைச்சிருமான்னா கலியுகத்துல சுலபத்தில் கிடைக்கிறது. என்ன சுவாமி கலி கொடுமையானதுன்னு சொல்றாருன்னா, நமக்கு நம்ம ஆச்சாரியால் வந்து எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அந்த உபதேசத்தை கீதை உபதேசத்தை வாழ்ந்து சர்வ தர்மான் பரித்தர்ஜ மாம் ஏக்கம் திரணம் பஜ அகம்தா சரபாபேபியோ மோக்ஷி சாமின்னு பெருமாள் சொன்னேரே, அதை இவா மனசுல வாங்கிட்டு அதுக்கு பாஷ்யாதிகள் எழுதி நம்ம சரணாகதி தத்வார்த்தத்தை நமக்கு உபதேசம் பண்ணி திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் இதெல்லாம் இருக்கு, இது அனுஷ்டானம் பண்ணுங்கன்னு சொல்லி பெருமாளிடத்தை நமக்காக மன்றாடி பிரபத்தி செய்து நம்மளை நம்முடைய அந்திம ஸ்மதியிலே பெருமாளையே வந்து நம்மளை கூட்டு போகும்படியா பண்றாளே, பெரிய உபகாரம் இல்லையா, அதான் அபவர்க்கம்னு சொன்னா. ரொம்ப கஷ்டப்பட்டு பக்யோகம் பண்ணி நீ போக வேண்டாம்பா, சரணாகதி லகு உபாயத்தின் மூலமாக சித்தோபாயத்தை அடைந்து இந்த லகு உபாயம் தான் இங்க சாத்தியோபாயம், இந்த சாத்தியோபாயத்தால சித்தோபாயத்தை சாதித்து எம்பெருமானிடத்துல குருக்கள் குழாங்கள் குறைகளற்கு மகிழ்ந்தெழும் போகத்து மன்னுவமே என்று சுவாமி தேசிகன் ஸ்ரீபத்ரகசாரத்திலே சாதிக்குமா போலே சுலபமா நம்ம ஆச்சார கொடியிலே நின்று எம்பெருமானுக்கு சீவகண்டத்திலே கைங்கரியம் பண்ணபட ஒரு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பிராப்தியை ஆச்சாரியல் அஸ்மின் லோகம் இந்த லோகத்திலே கொடுத்துடுறான், சீட்டு வாங்கி கொடுத்துடுறான் நமக்கு. அதனாலே என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அபவர்க்கம் அக்ருஷ்ட வசியம் அனுபவதி அப்படின்னு சொன்னார். இது எப்படி கிடைக்குதுன்னா, ரொம்ப கடினமான முயற்சி தேவையில்லை சுவாமி, ஒரு பெரிய கேதார கஷேத்திரம் இருக்கு, கஷேத்திரம்னா விவசாய நிலம் இருக்கு, அந்த நிலத்தில உழுது கிழுது பயிர் பண்ணி உரம் போட்டு தீர்த்தம் குத்தி பண்ணி அந்த விவசாயி கஷ்டப்பட்டு பயிர் பண்ணாம அங்க இருக்கிற சசியங்கள் பசியங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னா, இயற்கையா எம்பெருமானுக்கு இருக்க மழையை வச்சே வளர்ந்து வளர்ந்து நல்ல போகத்தை கொடுக்கும்படியாக இருக்கும்படியா இருக்கு. அதை போல கடின பிரயாசம் இல்லாமல் அனாயாசேன மோட்ச பலம் பவிஷ்யதி அப்படின்னு சொல்லும்படியாக, சுலபமா மோட்சம் கிடைச்சு சுவாமினா சரணாகதி பண்ணார் கிடைச்சது, இது அதுக்கு வந்து ஆச்சாரம் நமக்கு அனுகிரகம் பண்ணா இல்லையா, அப்பேற்பட்டதான கடின உழைப்பின்றியான ஒரு பலனை நாம் வந்து அந்த ஒரு விவசாயி சாகுபடி பண்ணுவது போலே அவன் உழல ஏற்கலவு பிடிக்கல உரம் போடல எதுவும் பண்ணல சுவாமி களப்பிடுங்க எதுவும் பண்ணல, ஆனா இயற்கையான ஒரு அந்த மழையினாலேயும் அந்த சசியத்தினுடைய வளர்ச்சியினாலேயுமே அவனுக்கு சாகுபடி பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் மொத்தமும் அந்த விவசாயிக்கு கிடைக்குமா போலே சரணாகதி என்ற ஒரு கிஞ்சித் வியாஜம் ஒரு க்ஷணமாத்திர வியாதத்தினாலே நாம் வந்து பக்தியோகம் பண்ணாமல் எம்பெருமானுடைய வைகுண்ட லோகத்துக்கு செல்லும்படியான ஒரு பிராப்தியையும் நமக்கு ஆச்சாரியால் மூலமாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிருக்கான்னு சொல்லும் போது அதுக்கு அவனுடைய திருக்கங்கள் நம்மேல் படுவதற்கு முக்கிய காரணமாயிருப்பவள் இந்த தயாதேவின்னு சுவாமி தேசி நீங்க காட்டாதனா, நயனே விஷாச்சலேந்தோகோ தாரா மைத்ரீம் ததானயா கருணே அப்படின்னு ஸ்லோகத்திலே லகுபாயத்தை காட்டி சுவாமி தேசிகன் வந்து என்ன சொல்றேன்னா, நாம் வந்து எம்பெருமான் திருவடி சுலபேன அடைவதற்கு தயாதேவியினுடைய பரிபூர்ணமான கட்டாட்சமே காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு பண்றாரு. கவிதார்க்கிகா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.